கதையின் எந்த பகுதியில் இருக்கிறோம் என்றால், தசரதனுக்குரிய இறுதிச் சடங்குகள் எல்லாவற்றையும் செய்து முடித்தாகிவிட்டது. நாடு மன்னனின்றி இருக்கிறது. தலைவன் இல்லாத நாடு பல்வேறு ஆபத்துக்களுக்கு இடையே சிக்கிக்கொள்வதற்கான வாய்ப்பு அதிகம். எனவே உடனடியாக பொறுப்பில் ஒருவரை அமர்த்த வேண்டும். இங்கு ஏற்கனவே கைகேயி வரம் பெற்று வைத்திருக்கிறாள். தன் மகனுக்குத்தான் அந்த அரசுரிமை வந்து சேர வேண்டும் என்று அவள் வரம் பெற்று வைத்திருக்கிறாள். அந்த அரசுரிமைக்கு முறைப்படி உரிய ராமனோ காட்டுக்கு அனுப்பப்பட்டு விட்டான். மன்னவனாக இருந்த தசரதன் மாண்டு விட்டான். எனவே யாருக்கு அரசுரிமை பெறப்பட்டு வைத்திருக்கப்பட்டு இருக்கிறதோ அதற்குரிய அந்த பரதன் இப்போது ஆள்வதற்குரியவனாக இருக்கிறான். எனவே அவனை அரச பீடத்தில் ஏற்ற வேண்டும் என்று அனைவரும் தீர்மானிக்கிறார்கள். தீர்மானித்து அவனை வந்து சுற்றுகிறார்கள். அந்த செய்தியை சொல்லக்கூடிய பாடல் தான் இந்த 208வது பாடல். யாரெல்லாம் வந்து அவனை சுற்றினார்கள் என்று நாம் பார்த்தோம். சுற்றி அமர்கிறார்கள். முறைப்படி முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் மிக அருகிலும், அடுத்தடுத்த முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் அதற்கு பின்னாலும் அப்படி அமர்ந்திருக்கிறார்கள். அமர்ந்து அந்த கூட்டத்தினுடைய நோக்கத்தை நிறைவேற்ற தொடங்குகிறார்கள். பரதனுக்கு அறிவுறுத்த தொடங்குகிறார்கள். எல்லோரும் சேர்ந்து முன்னமே முடிவெடுத்து வசிட்டருக்கு அதை சொல்லி இருந்தார்கள். எனவே வசிஷ்டரே இப்போது பரதனுக்கு நீ அரசுரிமையை ஏற்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். அந்த பாடலை, அந்த கருத்தை சொல்வதுதான் 209வது பாடல். அதைத்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். உந்தையோ இறந்தனன் உம்முன் நீத்தனன் வந்ததும் அன்னைதன் வரத்தின் மைந்தனி அந்தமில் பேரரச அழித்தி அன்னது சிந்தனை எமக்கென தெரிந்து கூறினான். வசிட்டர் கூறுகிறார் பரதனை நோக்கி. உந்தையோ இறந்தன, உன் தந்தை மாண்டுவிட்டான். உன் தந்தை என்பதனுடைய மருவிய வடிவம்தான் உந்தை. எந்தை என்ற சொல்லை நாம் ஏற்கனவே பல இடங்களில் பார்த்திருக்கிறோம். என் தந்தை என்பதனுடைய மருவிய வடிவம் எந்தை. அதுபோல் உன் தந்தை என்பதனுடைய மருவிய வடிவம் உந்தை. உந்தையோ இறந்தன, உன் தந்தை வானம் சென்று சேர்ந்து விட்டான். உம் உன் நீத்தனன், உன் அண்ணனோ வனம் சென்று சேர்ந்து விட்டான். உனது அப்பா வானம் சென்று விட்டார், உன் அண்ணன் வனம் சென்று விட்டான். நீத்தனன், நீத்தனன் என்பது ராஜ்யத்தை துறந்து வனம் சென்று விட்டான் என்பதை சொல்கிறது. நீத்தல் என்பது கைவிட்டு விடுதல், துறந்து விடுதல். ராஜ்யத்தை, ராஜ்ய செல்வங்களை, அரசுரிமையை துறந்து விட்டு அவன் போய்விட்டான். உம் முன், உங்களுடைய அண்ணன். முன் என்பது முன் பிறந்தவனை குறிக்கிறது. தம் முன் என்பது அண்ணனை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக வரும். தம் முன், தங்களுக்கு முன்னாக பிறந்தவன் தம் முன், அது அண்ணனை குறிக்கும். இப்போது முன்னிலையில் இருக்கக்கூடிய பரதனை நோக்கி வசிஷ்டர் பேசுவதனால் உம் முன் என்று சொல்லுகிறார். உம் முன், உங்களுடைய முன்னவனாகிய ராமன், முன் பிறந்தவனை முன் என்று சொல்லக்கூடிய ஒரு மரபு உண்டு. அந்த அடிப்படையில் உம் முன் என்பது உங்கள் அண்ணன். உங்கள் என்பது இங்கு பரத சத்ருக்கணன் இலக்குவன் மூன்று பேரையும் குறிக்கிறதாக எடுத்துக்கொள்ளலாம். சில பதிப்புகளில் உன்முன் என்றே இருக்கும். இங்கு பன்மையில் உம்முன் என்று சொல்லியிருக்கிறார். சில பதிப்புகளில் உன்முன் என்று இருக்கும். அது நேரடியாக பரதனையே குறிப்பதாக அமையும். உன் என்பது இங்கு பன்மையாக உம்முன் என்று வந்திருப்பதனால் உங்களுடைய அண்ணன், உங்கள் என்பது இங்கு அந்த மூன்று சகோதரர்களையும் குறிக்கிறது. உந்தையோ இறந்தனன் உம்முன் நீத்தனன், அவன் துறந்து போய்விட்டான். இப்போது நாடு காப்பவர் இல்லாமல் அரியணை காலியாக இருக்கிறது. ஒருவர் அந்த பொறுப்பில் அமர வேண்டும். உனக்கு உன் தாய் அந்த பதவியை பெற்று வைத்திருக்கிறாள், எனவே நீ அதில் இப்போது அமரக்கூடிய நிலையில் இருக்கிறாய் என்பதை அடுத்து சொல்லுகிறார். வந்ததும் அன்னைதன் வரத்தின், உனக்கு இந்த ராஜ்ய உரிமை வந்து சேர்ந்திருக்கிறது. அது வந்தது உன் அன்னை பெற்ற வரத்தினால். வந்ததும் அன்னைதன் வரத்தின், உனக்கு வந்து அது சேர்ந்தது உன் அன்னையினுடைய வரத்தினால். வந்ததும் அன்னைதன் வரத்தி மைந்த நீ அந்தமில் பேரரசு அழித்தி. மைந்த என்பது விழிச்சொல். மைந்தனே, மகனே, நீ அந்தமில் பேரரசு அழித்தி. முடிவில்லாத இந்த பேரரசை, பெரும் சாம்ராஜ்யத்தை காப்பாயாக என்று வசிஷ்டர் கூறுகிறார். பரதனுக்கு, பரதனை முன்னிலைப்படுத்தி பரதனுக்கு சொல்லுகிறார், மைந்த மைந்தனே, நீ அந்தமில் பேரரசு அழித்தி. அந்தமில் பேரரசு, பேரரசு என்பதற்கு அடையாக அந்தமில் என்ற சொல் வந்திருக்கிறது. அந்தமில் என்றால் முடிவில்லாத, அழிவில்லாத என்று பொருள். இந்த அந்தமில் என்ற சொல் பொதுவாக இறைவனுக்கு பொருந்தக்கூடியது. மற்ற யாருக்கும் பொருந்தாத ஒரு வார்த்தை அந்த அந்தமில் என்று அடை. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி என்று பாடுகிறார் மாணிக்க வாசகர். அது இறைவனுக்கு பொருந்தும். அவன் ஆதி இல்லாதவன், அந்தம் இல்லாதவன். மற்ற எல்லாமே ஆதி உடையவை, அந்தம் உடையவை தான். ஒரு முடிவு உண்டு எல்லாவற்றுக்கும். இங்கு பேரரசுக்கு அந்தமில் பேரரசு என்று அடை கொடுத்து வசிஷ்டர் சொல்லுகிறார் என்றால் அது ஒரு உபசார வழக்கு, அவ்வளவுதான். உபசார வார்த்தை, அது உண்மையான வார்த்தை அல்ல. அது ஒரு ஒரு மிகைப்படுத்தி சொல்லுவது. எந்த அரசும் அழிவின்றி இருந்ததில்லை இந்த பூலோகத்தில். வரலாற்றை நாம் பார்க்கிறோம், எத்தனையோ பேரரசுகள் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போயிருக்கின்றன. மாறி மாறி வெவ்வேறு அரசுகள் தோன்றி கொண்டே இருக்கின்றன. எந்த ராஜ்யமும் நிலை பெற்றதில்லை. ஆனால் அந்தந்த காலகட்டத்தில் புலவர்கள் அந்த ராஜ்யத்தை குறித்து பாடும்போது கொஞ்சம் மிகைப்படுத்தி பாடுவார்கள், உனது ராஜ்யத்திற்கு அழிவே இல்லை, அது என்றென்றும் இருக்கக்கூடியது என்றெல்லாம் சொல்லுவார்கள். அது ஒரு உபசார வார்த்தை தான், உண்மை அது அல்ல. அப்படி ஒரு உபசார வார்த்தையாக இங்கு வசிஷ்டரும் பேசுகிறார். அந்தமில் பேரரசு, முடியில்லாத இந்த பெரும் ராஜ்யத்தை அழித்தி, நீ காப்பாயாக. அந்த அழித்தி என்ற வார்த்தை இங்கு கவனத்துக்குரியது. அழித்தி என்பது ஏவல் வினையாக வருகிறது, அழிப்பாயாக என்ற அர்த்தம். இந்த அழித்தல் என்ற வார்த்தைக்கு இன்றைய பொருள், பெரும்பான்மையாக வழக்கத்தில் இருக்கக்கூடிய பொருள் என்னவென்றால் கொடுத்தல் என்ற பொருள் இருக்கிறது. அவன் அந்த புத்தகத்தை அவனுக்கு அளித்தான் என்றால் கொடுத்தான், அளித்தான் என்பதை கொடுத்தான் என்ற பொருளிலேயே நாம் பயன்படுத்துகிறோம். அளித்தல் என்றால் கொடுத்தல். ஆனால் அளித்தல் என்பதற்கு பாதுகாத்தல் என்ற ஒரு பொருள் உண்டு. அது இலக்கியங்களில் அதிகமாக பயின்று வரக்கூடியது தான். உரையாசிரியர்கள் கூட காத்தல் என்பதை அழித்தல் என்று பல இடங்களில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். பரிமேலழகர் போன்ற உரையாசிரியர்கள் எல்லாம். நாம் பொதுவாக இறைவனுடைய முத்தொழிலை சொல்லும்போது ஆக்கல், காத்தல், அழித்தல், அதற்கு அழித்தல் என்று சொல்லுவோம். இது அழித்தல். ஆக்கல், ஆக்கல் அழித்தல் அழித்தல் அந்த முத்து முத்தொழிலையும் இப்படி சொல்லக்கூடிய ஒரு மரபு உண்டு. நாம் பொதுவாக ஆக்கல் காத்தல் அழித்தல் என்று இவ்விதமாக சொல்லுவோம். அவ்விதமாக சொல்லுவது மாத்திரமல்லாமல் உரையாசிரியர்கள் பலர் ஆக்கல் அழித்தல் அழித்தல் என்று இவ்விதமாக சொல்லக்கூடிய ஒரு மரபும் உண்டு. அழித்தல் என்றால் காத்தல் என்று பொருள். தன்னெழிக்கும் தன்னெழிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார், மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் என்று அபிராமி பட்டர் பாடுகிறார். அபிராமி அம்மையே, உன்னை நோக்கி தவம் செய்பவர்கள், வணங்கி வழிபடுபவர்கள் இந்த மண்ணை அழிக்கும் செல்வத்தை மட்டுமா பெறுவார்கள், அந்த விண்ணை அழிக்கும் செல்வத்தையும் பெறுவார்கள் என்று அபிராமி பட்டர் பாடுகிறார். அங்கு மண்ணளிக்கும் செல்வம் என்று சொல்வது மண்ணை மண்ணுலகத்தை பாதுகாக்கின்ற அரச செல்வம் என்று அர்த்தம். அங்கு அந்த அழித்தல் என்ற வார்த்தை காத்தல் என்ற பொருளில் வந்திருக்கிறது. அபிராமி அந்த அதில் அழித்தல் என்ற சொல் காத்தல் என்ற பொருளில் வருகிறது. மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதி வானவர்தம், விண்ணளிக்கும் செல்வமும் அழியா முத்தி வீடுமன்றோ பெறுவார் என்று அபிராமி பட்டர் பாடுவார். ஆக அழித்தல் என்ற சொல் இலக்கியங்களில் காத்தல் என்ற பொருளில் வரும். அதே பொருளில் எங்கும் வந்திருக்கிறது. அழித்தி நீ காப்பாயாக, அந்த மில் பேரரசு அழித்தி அன்னது சிந்தனை எமக்கென தெரிந்து கூறினான். அதுதான் எங்களுடைய கருத்து, எங்களுடைய எண்ணம் அதுதான் என்ன என தெரிந்து கூறினான் என்று நன்றாக ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பரதனுக்கு இந்த விஷயத்தை வசிட்டர் தெரிவித்தார் என்று கம்பர் பாடுகிறார். உந்தையோ இறந்தனன் உம்முன் நீத்தனன் வந்ததும் அன்னைதன் வரத்தின் மைந்தனி அந்தமில் பேரரச அழித்தி அன்னது சிந்தனை எமக்கென தெரிந்து கூறினான். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் உங்களுக்கு ஐயங்கள் இருந்தால், இது சார்ந்த வேறு கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் தெரிவிக்கலாம். ஐயா, ஒரு கேள்வி முன்னாடி கேட்கணும்னு நினைச்சேன் ஐயா. ஆறுசல் படலத்துக்கு நீங்க இன்னொரு முறை விளக்கம் கூற முடியுமா? போன தடவை சொன்னீங்க, நான் கொஞ்சம் மறந்து. ஆறு செல் படலம், ஆறு என்றால் வழி என்று அர்த்தம். இந்த பகுதியில் இந்த படலத்தில் மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடிய செய்தி, பரதன் மற்றவர்களையும் கூட்டிக் கொண்டு காட்டுக்கு செல்கிறான். காட்டில் அண்ணன் இருக்கக்கூடிய இடத்திற்கு, ராமன் இருக்கக்கூடிய இடத்திற்கு செல்கிறான், ராமனை திருப்பி கூட்டி வருவதற்காக. அப்படி அவன் பாதையில் பயணித்து காட்டிற்கு போகக்கூடிய செய்தியை சொல்லக்கூடிய படலம் இது என்பதனால் இதற்கு ஆறு செல் படலம் என்ற பெயர் வந்தது. ஆறு என்றால் பாதை, பாதையில் காட்டை நோக்கி பரதன் முதலியவர்கள் செல்லுகிறார்கள் என்ற செய்தியை பிரதானமாக பேசக்கூடிய பகுதி இது என்பதனால் இதற்கு அந்த தலைப்பு இடப்பட்டிருக்கிறது. சரி, நன்றிங்க. இந்த பாடல்ல ஐயா மூணாவது நாலாவது வரிகள்ல அன்னது சிந்தனை எமக்கு அப்படின்றது வசிஷ்டர் அவ்வாறு எனக்கு நான் சிந்திக்கிறேன் அப்படின்னு. எங்களுக்கு எமக்கு என்பது பலரையும் குறித்த உளப்பாட்டு தன்மை என்று சொல்வார்கள், எல்லோரையும் உள்ளடக்கிய பன்மை. எமக்கு என்றால் தன்னை மட்டுமே குறிப்பதாக அது சொல்லக்கூடாது. தன்னையே தன்மைப்பன்மை, தன்னை மட்டுமே குறித்து சொல்வது தன்மைப்பன்மை. சில புலவர்கள் ஒரு கவி செருக்கோடு சொல்லும்போது யாம் பாடினோம் என்று சொல்லுவார்கள், பன்மையாக சொல்லுவார்கள். அது தன்னையே பன்மையாக சொல்வது என்பது தன்மைப்பன்மை, தன்னையே பெருமையாக அவ்வாறு பன்மையாக சொல்லிக் கொள்வது. இங்கு வசிஷ்டர் அவ்விதம் சொல்லவில்லை, பலரையும் உள்ளடக்கி சொல்கிறார். உளப்பாட்டு பன்மை, அங்கு உள்ள மற்ற மந்திரிமார்கள் மற்ற நிர்வாகிகள் எல்லோரையும் உள்ளடக்கி சொல்கிறார். எனவே சிந்தனை எமக்கு என்பது அவர்களை எல்லாம் சேர்த்து குறிக்கிறது. எங்களுக்கு இதுதான் சிந்தனை, இதுதான் எண்ணம் என்று சொல்கிறார். சரி, ஐயா, உம்முன்னு சொல்லும் போது சொல்வது அண்ணனை குறிக்கிறது, உம்பின் அப்படின்னு சொல்லலாமா தம்பிக்கு? சொல்லலாம் சொல்லலாம். ஐயா, அதை பத்தி தான் நானும் நினைச்சேன் ஐயா. நீங்க தம்பின் என்பதுதான் அப்பின் தம்பின் என்பதுதான் தம்பி என்றே ஆனது. நாம் அந்த பின் என்றது என்பதில் உள்ள இறுதி ஒற்றை நீக்கிவிட்டு தம்பி என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். தம்பின் என்பதுதான் தம்பி என்ற வார்த்தையினுடைய அடிப்படை சொல். உம்பி உம்பி என்றும் வரும். உன் தம்பி என்பது உம்பி என்று வரும். உம்பின் திருப்பாகல உம்பியும் நீயும் அதே தான் திருப்பாகல சரியாக உம் உங்களுக்கு. ஆமாம், திருப்பாவையில் வருகிறது உம்பியும் நீயும். யார் குறிக்குது ஐயா அங்க திருப்பாகல? அங்கே பலராமனிடம் சொல்வதாக வரும் உம்பியும் நீயும். அங்கு உம்பி என்பது பலராமனிடம் சொல்லும் போது கண்ணனை குறிக்கிறது. சரி. பலராமனுடைய தம்பிதானே கண்ணன். எனவே பலராமனிடம் உம்பி என்று சொல்லும் போது பலராமனுடைய தம்பியாகிய கண்ணனை குறிக்கிறது. சரி, இது மிக எளிய வேற பாடல், எதுவும்? ஆமா, தெளிவாக இருக்கிறது, சிக்கல்கள் எதுவும் இல்லை. வாசகங்கள் கோர்வையாக எங்கு முன்பின் மாற்ற வேண்டிய தேவை இல்லாமல் இயல்போட்டமாக அமைந்திருக்கின்றன. உந்தையோ இறந்தனன் உம்முன் நீத்தனன் வந்ததும் அன்னைதன் வரத்தின் மைந்தனி அந்தமில் பேரரச அழித்தி அன்னது சிந்தனை எமக்கெனத் தெரிந்து கூறினான். சரி, அடுத்த அடுத்த பாடல் பாடல் சொல்லுங்க. போகலாமா? சரி. தஞ்சம் இவ் உலகம் நீ தாங்குவாய் என செஞ்சவே முனிவரன் செப்பக் கேட்டலும் நஞ்சினை நுகரென நடுங்குவாரினும் அஞ்சினன் அயர்த்தனன் அருவி கண்ணினான். இந்த ராஜ்யமே உனக்குத்தான், நீ ஆழ்வாயாக அரசபீடத்தில் அமர்வாயாக என்று வசிட்டர் சொன்ன அந்த கணத்தில் பரதனுடைய நிலை என்னவானது என்பதை கம்பர் இந்த பாடலில் அப்படியே படம் பிடித்து காட்டுகிறார் நமக்கு. பெரும் செல்வம், பேரரசு, பிரம்மாண்ட சாம்ராஜ்யம் அது கிடைத்திருக்கிறது. ஒருவருக்கு இப்படி ஒரு பெரும் வாய்ப்பு வந்து சேருமேயானால், இப்படி ஒரு ராஜ்யம் கைக்கு வருமேயானால் இதை எடுத்துக்கொள் என்று ஒருவர் சொல்லும்போது அவர் அப்படியே வானத்தில் பறப்பார். அவருடைய மகிழ்ச்சிக்கு அந்த நேரத்தில் ஒரு எல்லையே இருக்காது. அளவற்ற பேரின்ப வசத்தனாக அப்போது ஒருவன் ஆகிவிடுவான். இதுதான் உலகத்தின் நடைமுறை. ஆனால் இங்கு பரதன் நிலைமை என்ன ஆகிறது என்றால், ராஜ்யத்தை வைத்துக்கொண்டு இது உனக்குத்தான் என்று வசிட்டர் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்ட பரதன், அவர் நஞ்சினை வைத்துக்கொண்டு இதோ இந்த நஞ்சினை நீ பருகு என்று கொடுப்பது போல் இருந்தது என்று கம்பர் பாடுகிறார். இருந்ததாக அவன் உணர்ந்ததாக கம்பர் பாடுகிறார். அது பெரும் செல்வமாக அவனுக்கு தோன்றவில்லை, பெரும் மதிப்புக்குரிய பதவியாக அவனுக்கு தோன்றவில்லை. நஞ்சு கோப்பையில் நஞ்சு நிரப்பப்பட்டு எதிரே நீட்டப்பட்டது போல் அவன் உணர்கிறான். நஞ்சினை நுகரியன நடுங்குவாரினும் அஞ்சினன். பொதுவாக உலகத்தில் மற்றவருக்கு சிலர் நஞ்சிடுவார்கள், மறைமுகமாக நஞ்சிடுவார்கள், உணவில் கலந்து கொடுப்பார்கள் அல்லது பருகுகின்ற பானத்தில் ரகசியமாக கலக்கி கொடுப்பார்கள். அவர்கள் அது நஞ்சு என்று தெரியாமலேயே அறிந்தி அறிந்தி மாய்வார்கள். இப்படித்தான் உலக நடைமுறை உண்டு. ஆனால் நேரடியாகவே ஒரு கோப்பையில் நமது கண்ணெதிரேயே நஞ்சினை நிரப்பி இதோ பருகுங்கள் என்று யாராவது கொடுத்தால் நம் நிலை என்னாகும்? அந்த கோப்பையை விட்டே சற்று எட்டு விலகி நகர்ந்து போவோம். அதன் ஒரு துளி கூட தெரித்துவிடக்கூடாது, நம் மீது உதட்டில் பட்டுவிடக்கூடாது என்று விலகி ஓடுவார்கள் மனிதர்கள். அந்த நஞ்சு கோப்பையை பார்த்து அஞ்சு நடுங்குவார்கள். அப்படி ஒரு நடுக்கம் பரதனுக்கு வந்ததாக கம்பர் பாடுகிறார். நஞ்சினை நுகர் என நடுங்குவாரினும் அஞ்சின. ஒருவருக்கு அவர் கண்ணெதிரிலேயே நஞ்சை ஊற்றி அந்த கோப்பையை கொடுக்கும்போது அவர் எவ்வாறு நடுங்குவாரோ அதைவிட அதிகமாக நடுங்கினானாம் பரதன். நஞ்சினை நுகர் என, நஞ்சினை நுகர்வாயாக என்று ஒருவர் சொல்ல நடுங்குவாரினும், அதை கேட்டு அந்த நஞ்சு கோப்பையை பார்த்து அந்த வார்த்தையை கேட்டு அதனால் நடுங்கு அஞ்சி நடுங்கக்கூடியவர்களை காட்டிலும் நடுங்குவாரினும் என்பது நடுங்குபவர்களை விடவும் என்ற பொருள் தருகிறது. நடுங்குபவர்களை விடவும் அஞ்சினன் பரதன் அஞ்சினான், அயர்ந்தனன் அப்படியே சோர்ந்து விட்டான். அருவி கண்ணினான் அருவி கண்ணினான் அப்படியே அவனை அறியாமலேயே அவன் கண்களில் இருந்து கண்ணீர் தாரதாரையாக வழிய ஆரம்பித்து விடுகிறது. அருவி போல் பொழிய ஆரம்பித்து விடுகிறது. ஏனென்றால் அவனால் இந்த வார்த்தையை சகிக்க முடியவில்லை. முன்னவன் இருக்க பின்னவன் ஆழ்வது பெரும் பிழை. அந்த குற்றத்தை செய்ய சொல்கிறார் வசிட்டர். மரபையே உடைத்து அது உடைப்பதற்கு காரணம் உடைவதற்கு காரணமாக தன்னை ஆக்க முயல்கிறார் வசிட்டர். அந்த முயற்சியில் எல்லோரும் சேர்ந்து பங்கேற்று தன்னை அதற்கு இலக்காக்க வந்திருக்கிறார்கள். எனவே அந்த நிலையில் பரதன் மிகவும் பரிதவிப்பான நிலைக்கு உள்ளாகி விடுகிறான். ஏற்கனவே தந்தையை பறி கொடுத்து இருக்கிறான், அண்ணனை கண்ணால் காண முடியாத நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறான். தன் பேரை சொல்லி தன் அண்ணனை காட்டுக்கு அனுப்பி வைத்து விட்டால் தன் அன்னை, இப்படி ஒரு பெரும் பழி தன் மீது வந்து சேர்ந்து இருக்கிறது. இப்படிப்பட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய பரதன் இப்போது ராஜ்யத்தையும் ஏற்க வேண்டும் என்று இவர்களுடைய கோரிக்கையை ஏற்றானே ஆனால் மிகப்பெரிய அவப்பெயருக்கு ஆளாகி விடுவான். எனவே பரதனால் அதை சகிக்க முடியவில்லை. அதனால் அவனிடம் இருந்து அந்த ஆற்றாமை கண்ணீராக வெளிப்படுகிறது. அருவி கண்ணினான், அவன் கண்ணீர் வடித்தான் என்றெல்லாம் வார்த்தைகளால் சொல்லவில்லை. அதை ஒரு படமாக வரைந்து காட்டுகிறார். அருவி கண்ணினான், கண்களில் இருந்து அருவி பொழுகிறது. அருவி கண்ணினான் என்று ஒரு சொற்றொடராக சொல்லிவிடுகிறார். அங்கு ஒரு ஒரு வினையை சொல்லவில்லை. கண்ணீர் வடித்தான், கண்ணீர் வழிந்தது, நீர் கண்ணில் கண்களில் இருந்து சொட்டியது என்றெல்லாம் சொல்லவில்லை. அருவி கண்ணினான் அவனுடைய நிலையை ஒரு பெயர் சொல்லாக சொல்லிவிடுகிறார். அருவி கண்ணினான் என்று இப்படி இருந்ததா பரதனுடைய நிலை வசிட்டர் சொன்னபோது, அவர் சொன்ன வாசகங்களை கேட்டவுடன். முனிவரன் செப்ப கேட்டலும், முனிவராகிய அந்த வசிட்டர் இதை சொல்ல கேட்டலும் பரதன் இந்த நிலைக்கு ஆளானான் என்று சொல்கிறார். முனிவரன் செப்ப கேட்டலும் என்ன செப்பினான் அந்த முனிவரன்? தஞ்சம் இவ்வுலகம் நீ தாங்குவா என. இவ்வுலகம் உனக்குத்தான் தஞ்சம், உனக்குத்தான் அடைக்கலம். இப்போது உன்னிடத்தில் அடைக்கலமாகிவிட்டது இந்த ராஜ்யம். நீ தாங்குவாய், நீ இந்த ராஜ்ய பாரத்தை தாங்குவாயாக. இந்த பொறுப்பை நீ சுமப்பாயாக என முனிவரன் செப்ப கேட்டலும் என்று முனிவர் வசிட்டர் கூற கேட்டதும் பரதன் இந்த நிலைக்கு ஆளாகிவிட்டான். செஞ்சவே என்ற ஒரு வார்த்தை இடையில் வருகிறது. செஞ்சவே முனிவரன் செப்ப கேட்டலும். செஞ்சவே என்றால் நேரடியாக என்று போகும். நேரடியாக வெளிப்படையாக, வெளிப்படையாக முனிவரர் செம்மையாக என்று அது பொருள். அது அதனுடைய கருத்து, அது உட்பொருள் நேரடியாக வெளிப்படையாக என்ற பொருளை தருகிறது. இந்த செஞ்சவே என்ற வார்த்தை திருவாசகத்தில் எல்லாம் வருகிறது. செஞ்சவே ஆண்டு கொண்டான் திருமுண்டம் தீண்ட மாட்டார் அஞ்சுவார் அவரை கண்டால் அம்மனான் அஞ்சுமாறே என்று மாணிக்க வாசகர் பாடுகிறார். செஞ்சவே ஆண்டாய் சிவபுரத்தரசே என்றெல்லாம் பாடுகிறார். செஞ்சவே ஆண்டாய், என்னை செம்மையாக ஆட்கொண்டாய், அல்லது என்னை வெளிப்படையாக ஆட்கொண்டாய், என்னை நேரடியாக ஆட்கொண்டாய் என்றெல்லாம் அந்த இடத்தில் பொருள்படுகிறது. அதைப்போல இங்கு வெளிப்படையாகவே வசிட்டர் நேரடியாகவே அதை தெரிவிக்கிறார். அதை சொல்லக்கூடிய வார்த்தை தான் அந்த செஞ்சவே என்பது. செஞ்சவே முனிவரன் செப்ப கேட்டலும் நஞ்சினை நுகரென நடுங்குவாரினும் அஞ்சினன் அயர்ந்தனன். அயர்தல் என்றால் சோர்தல், மனம் அப்படியே சோர்வுற்று விடுதல், முற்றிலும் தொய்ந்து போன நிலை, என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் அப்படியே ஸ்தம்பித்து போகக்கூடிய நிலை, அயர்தல், அயர்ந்து விடக்கூடிய நிலை, மனம் அயர்ந்து விட்டான். அருவி கண்ணினான், அருவி கண்ணினனாக மாறி போய்விட்டான். இதுதான் பரதனுடைய நிலைமையாக இருந்தது. ஆக பரதன் எவ்வளவு தூரம் அறம் சார்ந்தவனாக இருக்கிறான் என்பதற்கு அவனுடைய இந்த நிலைமையே ஒரு சான்றாக அமைகிறது. கொஞ்சம் கூட அவனுக்கு இந்த ராஜ்யபாரத்தை ஏற்பதில் எண்ணமே இல்லை. அதை ஒரு முறைகேடாக அவன் கருதுகிறான், கொடும் பாவமாக கருதுகிறான். எனவேதான் அந்த நடுக்கம், அந்த அயர்ச்சி அவனிடம் வந்து சேர்கிறது. அதை கம்பர் மிக அழகாக இந்த பாட்டில் நமக்கு காட்டியிருக்கிறார். இந்த பாடலில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, அந்த காலத்தில் முனிவர்களும் அரசர்களுக்கு இந்த போல அறிவுரை கூறு, மந்திரிகள் இது போல அறிவுரைகள் கூறுவார்கள் அல்லவா? என்ன சொல்லுகிறீர்கள்? இல்லையா, முனிவர்களும் அந்த காலத்தில் அரசர்களுக்கு இது போன்ற அறிவுரைகள் வழங்குவார்கள், இந்த மந்திரிகள்? ஆமா, முனிவர்கள் அந்த காலத்தில் அரசியலோடு சம்பந்தப்பட்டவர்களாக முனிவர்கள் இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த தொடர்பு இல்லை. ஆன்மீகவாதிகள் என்பவர்கள் தனித்து இருக்கிறார்கள். அவர்கள் அரசியலில் பெரும்பாலும் பங்கேற்பதில்லை. அந்த காலத்தில் தபசிகள், முனிவர்கள், இவர்களை அரசர்கள் மிகவும் உயர்வாக கருதி தங்களுடைய ஆலோசகர்களாக பக்கத்திலேயே வைத்திருந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். புராணங்கள், வரலாறுகள் இவற்றையெல்லாம் நாம் பார்க்கும்போது இந்த தபசிகளிடம் ஆலோசனை கேட்டது இப்போ போன்றவற்றையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அது அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. எனவே இங்கு வசிட்டர் மிக முக்கியமாக தசரதனுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்களில் மிக முதன்மையானவராக இருக்கிறார், இருந்திருக்கிறார். இப்போது பரதனுக்கு அந்த ஆலோசனையை சொல்லுகிறார். ஐயா, வசிஷ்டர் தானே இவங்களுக்கு குலகுரு? அப்பா, குலகுரு, குலகுரு என்பவர் மிக முக்கியமானவராக இருந்திருக்கிறார். குலகுரு என்ற அடிப்படையில் மாத்திரமல்ல, அந்த காலத்தில் பொதுவாகவே அரசர்கள் முனிவர்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். சரி, இவர்களை ராஜகுரு அப்படின்னு சொல்லலாமையா வசிஷ்டர்? ராஜகுரு, குலகுரு, ராஜகுரு எல்லாம் ஒன்றுதானே. சரியா, அவர் ஆனா அரசவையிலே இருப்பாரா சாதாரணமா? அவரை கட்டுப்படுத்த முடியாது. பொதுவாக மற்ற பணியாளர்கள், மற்ற சாமானிய அமைச்சர்கள் எல்லாம் அந்த நேரத்தில் எப்போது அரசவை கூடுகிறதோ அந்த நேரத்தில் வந்து சேர வேண்டும் என்ற விதிமுறை அவர்களுக்கு இருக்கும். நேரம் தவறாமல் வந்து விட வேண்டும். நேரம் தவறுவது அமைச்சர்களுக்கு அழகல்ல என்ற விதிமுறை கட்டுப்பாடுகள் எல்லாம் அந்த அமைச்சர்களை போய் சாரும். ஆனால் இவர்களை அந்த விதி கட்டுப்படுத்தாது. இவர்கள் நினைத்தால் வருவார்கள், வேண்டி இவர்களை வரவழைப்பார்கள். அப்படி இருக்கலாமே தவிர இவர்கள் கண்டிப்பாக அந்த நேரத்தில் வந்து சேர வேண்டும் என்று இவர்களுக்கு அந்த கட்டுப்பாடுகள் இருக்காது. ஏனென்றால் இவர்கள் எல்லா கட்டுகளையும் தாண்டி அவற்றுக்கெல்லாம் அப்பால் போய்விட்டவர்கள். உலக பந்தங்களை எல்லாம் விட்டு அதற்கெல்லாம் அப்பால் அந்த மெய்ஞான நிலையில் இருப்பவர்கள் என்பதனால் இவர்களுக்கு அந்த கட்டுகள், ராஜ்ய விதிமுறைகள் பொருந்தாது. இவர்களாக விருப்பப்பட்டால் வருவார்கள், அவர்கள் வேண்டி கேட்டுக்கொண்டால் வருவார்கள், அவ்வளவுதான். அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி. ஏன் நுகர்தல் என்றால் நமது மூக்கினால் நுகர்தல் அப்படித்தானே சொல்லுவோம், உண்ணுதலை அது நுகர்தல்னு அது சொல்லுவோம். முகர்தல், அது முகர்தல். இது நுகர்தல் என்பது அனுபவித்தல், அனுபவித்தல் என்று பொதுவாக பொருள் தரும். இப்போது நுகர்வோர் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா, நுகர்வோர் ஒரு பொருளை வாங்கி பயன்படுத்துபவர்களை நுகர்வோர் என்று சொல்கிறோம். நுகர்வோர் வழக்காடு மன்றம் என்றெல்லாம் இருக்கிறது, நுகர்வோர் சட்டம் என்றெல்லாம் வகுத்து வைத்திருக்கிறார்கள். ஒரு பொருளை பயன்படுத்துபவர்கள், அனுபவிப்பவர்கள். நுகர்தல் என்பது அனுபவித்தல் என்ற பொருளில் வரும். இடத்திற்கு தகுந்தபடி அது வேறு பொருளிலும் வரும். இங்கு நஞ்சினை நுகர் என்பது நஞ்சினை உண்ணுவாயாக என்ற பொருளில் வருகிறது. ஆனால் அதனுடைய சொற்பொருள் அனுபவித்தல் என்பதுதான். அது நீங்கள் சொல்லுவது வாசனையை முகர்தல், அது வேறு, அது முகர்தல். அல்லது மோத்தல் என்று வரும். மோப்ப குழையும் அனிச்சம் என்று வள்ளுவர் சொல்லுவார். மோத்தல் என்று வரும், அல்லது முகர்தல் என்று வரும். மூக்கினால் முகர்தல், நாக்கினால் நகர்தல். இல்லை, நுகர்தல் என்பது, இது நுகர்தல் என்பது நாக்கினால் மட்டுமல்ல, எல்லாவற்றையும், எல்லா புலன்களையும் குறிக்கும். எல்லாம் நுகர்ச்சி தான். மனத்தை நுகர்ந்தான் என்றும் சொல்லலாம். மனம், அதாவது மனத்தை அனுபவித்தான் என்பதை மனத்தை நுகர்ந்தான் என்றும் சொல்லலாம். ஒரு உணவை அனுபவித்து சுவைப்பதை அந்த உணவை நுகர்ந்தான் என்று சொல்லலாம். அதே போல காணாமிருதத்தை நுகர்ந்தான் என்று சொல்லலாம். காதுகளால் கேட்ட அந்த இசையை அனுபவித்தலையும் இசையை நுகர்ந்தான் என்று சொல்லலாம். நுகர்தல் என்பது எல்லா புலன்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை. அனுபவித்தல் என்ற பொருளை தரக்கூடியது. அடுத்த பாடல் போய்க்கலாம் ஐயா. அடுத்த அடுத்து பரதன் சொல்லக்கூடிய பதில் அடங்கிய பாடல். மூன்றுலகினுக்கோர் முதல்வனாய் முதல் தோன்றினன் இருக்கை யான் மகுடம் சூடுதல் சான்றவர் உரைசெய் அத்தருமம் ஆயதே ஈன்றவள் செய்கையில் இழுக்குண்டாகுமோ. பரதன் சொல்லுகிறான், மூன்றுலகினுக்கும் ஓர் முதல்வனாய் முதல் தோன்றினன் இருக்க, முதல் தோன்றியவன் இருக்கிறான், என் முன்னவன் இருக்கிறான், அண்ணன் இருக்கிறான். அவனும் சாமானியனல்ல. சில இடங்களில் அண்ணனுக்கு தகுதி இருக்காது, அதனால் தம்பியை ஆள வைப்பார்கள். ஆனால் இங்கு அப்படி அல்ல. இங்கு ராமன் முன்னவனாக இருக்கிறான், அவன் முழு தகுதி வாய்ந்தவனாக இருக்கிறான். அவன் இந்த ராஜ்யத்தை மட்டுமல்ல, மூன்று உலகிற்கும் முதல்வனாக இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்தவன். அவன் அண்ணனாக இருக்கும்போது, எனக்கு முன்னவனாக இருக்கும்போது அவன்தானே மன்னவனாக ஆக வேண்டும். ஆனால் என்னை நீங்கள் மகுடம் சூடு சூடு என்று சொல்லுவது எவ்வாறு பொருந்தும் என்று பரதன் வினா எழுப்புகிறான். மூன்று உலகினுக்கும் ஓர் முதல்வனாய் முதல் தோன்றினன் இருக்க, மூன்று உலகினுக்கும் முதல்வனாக இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்தவனாக எனக்கு முன்னால் தோன்றிய என் அண்ணன் ராமன் இருக்க, யான் மகுடம் சூடுதல் அவன் இருக்க நான் மகுடம் சூடுவது சான்றவர் உரைசெய் அத்தருமம் ஆயதேல் ஆயதேல் சான்றோர்கள் சொல்லக்கூடிய தர்மத்திற்கு பொருந்தக்கூடியது ஆனதென்றால் ஈன்றவள் செய்கையில் இழுக்குண்டாகுமோ? என்னை பெற்றவள் செய்த செய்கையில் எதுவும் தவறு இருக்கிறதா என்ன? அவள் தவறு செய்து விட்டாள், பேராசை பிடித்து ராஜ்யத்தை எனக்கு வாங்கிவிட்டாள். சரி, அது அவள் தவறு, அத்தோடு நின்று விடலாம். ஆனால் நீங்களும் இப்போது என்னை நீங்கள் இந்த ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்று சொல்வது எவ்வாறு பொருந்தும்? அவள்தான் தர்மம் மீறி முறைகெட்டு வரம் பெற்று ராஜ்யத்தை எனக்காக வாங்கி வைத்திருக்கிறாள் என்றால் நீங்களும் அந்த முறை தவறி என்னை ஆழ்வாயாக என்று சொல்வது சரியா என்று கேட்கிறார். அந்த சான்றோர்கள் கூடிய அவையத்தில் இந்த வினாவை எழுப்புகிறார். அறம் கூறும் அவையத்தின் நடுவே தன்னுடைய கேள்விக்கணையை வீசுகிறான் பரதர். நீங்கள் நான் ஆள்வது சரிதான் என்று ஒப்புக்கொண்டால் என் தாய் செய்ததில் என்ன தவறு இருக்க முடியும்? தவறு என்றால் ஒன்றை நீ ஒருபோதும் செய்யக்கூடாது. முன்னவன் இருக்க பின்னவன் ஆள்வது குற்றம். முன்னவன் சரியான தகுதி உடையவனாக இருக்கிறான், நான் ஆள்வது அரச நீதிக்கு மாறானது. அப்படி இருக்கும்போது அதை செய் என்று நீங்கள் சொல்லுவது தர்மம் என்றால் என் தாய் செய்ததும் தர்மம் தானே? அவள் செய்கையில் என்ன தவறு சொல்ல முடியும் என்று சொல்லுகிறான். இதன் மூலம் அவன் சொல்ல வரக்கூடிய செய்தி, என் தாய் முறை தவறி ராஜ்யத்தை பெற்றது எவ்வளவு தூரம் தவறானதோ அவ்வளவு தூரம் தவறானது என்னை ஆழ்வாயாக என்று நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வாசகமும் என்று சொல்லுகிறான். எல்லோர் மீதும் அவன் குற்றம் சுமத்துகிறான். நீங்கள் என்னிடம் இந்த வார்த்தையை தெரிவிக்கவே கூடாது, நான் ஆள வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது என்று தெரிவித்து விடுகிறான். யான் மகுடம் சூடுதல் சான்றவர் உரை செய் அத்தர்மம் ஆயதேல், சான்றோர்கள் உரை செய்கின்ற அந்த தர்மம் என்று ஆகுமே ஆனால், ஆயதேல் என்றால் ஆகுமே ஆனால், அந்த அதில் ஏல் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. இப்போது அந்த ஏல் என்ற வார்த்தைக்கு பதிலாக நாம் ஆனால் என்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். இருக்குமே ஆனால் செல்வானையானால் பேசுவானையானால் என்றெல்லாம் நாம் சொல்லுவோம். இங்கு அந்த ஏல் என்ற அந்த ஒட்டு சொல் வருகிறது. ஆயதேல் ஆனதென்றால் ஆனதானால். இப்போது நாம் என்றால் ஆனால் என்ற சொற்களை பயன்படுத்தும் இடத்தில் ஏல் என்ற சொல் இங்கு வந்திருக்கிறது. ஆயதேல் ஆனதென்றால் ஆனதானால் தர்மமானதானால் ஈன்றவள் செய்கையில் இழுக்குண்டாகுமோ? என்னை பெற்றெடுத்தவள் செய்த செய்கையில் தவறு இருக்க முடியுமா என்ன? இது தர்மம் என்றால் அதுவும் தர்மமாகிவிடாதா? நான் மகுடம் சூடுவது சரிதான் என்று நீங்கள் எனக்கு மகுடம் சூட முனைவீர்கள் என்றால், இது தர்மம் என்று நீங்கள் சொல்வீர்கள், ஆனால் அவள் செய்ததும் தர்மம் தானே என்று சொல்கிறான். அவன் சொல்ல வரக்கூடிய கருத்து, தன் தாய் செய்த குற்றத்திற்கு இணையானது நீங்கள் சொல்லக்கூடிய இப்போது சொல்லக்கூடிய இந்த வாசகம் என்பதுதான். அதை சொல்லுகிறான் பரதர். மூன்று உலகினுக்கும் ஓர் முதல்வனாய் முதல் தோன்றினன் இருக்க யான் மகுடம் சூடுதல் சான்றவர் உரை செய் அத்தர்மம் ஆயதேல் ஈன்றவள் செய்கையில் இழுக்குண்டு ஆகுமோ? இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, இந்த சான்றவர் உரைசெய் அத்தருமம், அந்த ஆமாம், இரண்டு வார்த்தைகள் எப்படி பொருந்தும் அது? உரைசெய் என்பது உரைசெய் என்பது வினை, உரைசெய் அத்தர்மம் அந்த சொற்றொடர் ஒரு வினைத்தொகை சொற்றொடராக இருக்கிறது. உரைசெய் தர்மம், உரை செய்கின்ற தர்மம் என்று பொருள் வரும். அந்த செய் என்பது வினைத்தொகை வார்த்தையாக வருகிறது. செய்கின்ற என்ற பொருள் தரும். சான்றவர் உரை செய்கின்ற தர்மம் ஆயதே, அத்தர்மம் என்பது அது ஒரு சுட்டுச்சொல்லாக வருகிறது. அந்த தர்மத்தை சிறப்பிக்கின்ற வார்த்தை அந்த தர்மம். அந்த தர்மம் என்றால் இங்கு அந்த ராஜதர்மம் என்ற அர்த்தத்தை தருகிறது. அந்த ராஜதர்மம் அரச நீதியாக ஆகுமே என்றால் என்ற பொருளை தருகிறது. உரைசெய் தர்மம் அதற்கு இடையே ஒரு அகரம் சுட்டுச்சொல்லாக வருகிறது. அத்தர்மம், எத்தர்மம், அந்த தர்மம். அந்த தர்மம் எந்த தர்மம் என்றால் அந்த ராஜதர்மம் என்ற பொருளை தருகிறது. சான்றோர்கள், அதாவது இதற்கு முன்பு வாழ்ந்த சான்றோர்கள் உரை செய்த தர்மம் ஆகுமே என்றால், அல்லது இப்போது இருக்கின்ற சான்றோர்கள் உரை செய்கின்ற தர்மம் ஆகுமே என்றால், அந்த உரை செய் என்ற வார்த்தை பல காலத்துக்கும் பொருந்தும்படியாக அதில் நின்றிருக்கிறது. சான்றோர் உரைசெய், சான்றவர் உரைசெய், அதாவது இதற்கு முன்பு வாழ்ந்த சான்றோர்கள் உரை செய்த என்ற பொருளையும் தருகிறது. இப்போது இருக்கக்கூடிய சான்றோர்கள் உரை செய்கின்ற என்ற பொருளையும் தருகிறது. இனிமேல் இருக்கக்கூடிய சான்றவர்கள் உரை செய்யும் என்ற பொருளையும் தருகிறது. சான்றவர் உரைசெய் தர்மம். அதே போல உண்டாகுமோ என்று எதிர்காலத்தில் கூறுவது போன்று இருக்கிறது ஐயா. அப்படி செய்தால் இழுக்குண்டாகுமோ அப்படின்றால் அது ஈன்றவள் எதிர்காலத்தை குறிக்கும். செய்கையில் இழுக்குண்டு ஆகுமோ? ஆமாம், அது எதிர்காலத்தில், அது இழுக்கு இனிமேல் தானே பெரிய இழுக்காக அது மாறப்போகிறது. இனிமேல் இழுக்கு ஆகாது. இப்போது இவர்கள் சொன்னபடி இவர்கள் இந்த கூடியிருக்கிற அவையத்தவர்கள் இதை அறம் என்று சொல்லிவிட்டால் இனிமேல் எதிர்காலத்தில் கைகைக்கு இழுக்கு சேராது. ஏனென்றால் இவர்கள் எல்லாரும் ஒப்புக்கொண்டு விட்டார்களே, பரதன் ஆள்வது தர்மம் தான் என்று ஒப்புக்கொண்டு விட்டார்களே. அப்படியானால் கைகை மீது என்ன குற்றம் சேர முடியும், என்ன இழுக்கு வந்து சேர முடியும்? இனிமேல் எதிர்காலத்தில் அது சேருவதற்கு வாய்ப்பில்லை. எனவே தான் இழுக்குண்டாகுமோ என்று எதிர்காலத்தில் அதை சொல்கிறார். அவளுக்கு, என் அன்னைக்கு இனிமேல் இழுக்கு சேராது, நீங்கள் இதை தரும் என்று சொன்னீர்களே என்றால் அவளுக்கு இனிமேல் இழுக்கு சேராது என்று சொல்கிறார். சரி. ஆயது கூட்டல் ஏல், அது சேரும்போது ஆயதேல் என்று வருகிறது. தர்மம் ஆயது, நாம் இப்போது ஆயது என்றெல்லாம் சொல்ல மாட்டோம், தர்மம் ஆனதேல் என்று சொல்வோம். தர்மம் ஆனதென்றால் அந்த வாசகத்தை இப்போது நடைமுறையில் உள்ளபடி மாற்றி சொல்ல வேண்டும் என்றால் இந்த வாசகத்தை எல்லாத்தையுமே மூன்று உலகினுக்கும் ஒரு முதல்வனாக இருக்கக்கூடிய தகுதி பெற்ற எனக்கு முன் தோன்றியவனாகிய ராமன் இருக்க, நான் இந்த மகுடத்தை சூடிக்கொள்வது ராஜதர்மத்தை உணர்ந்தவர்களுடைய தர்மத்திற்கு உட்பட்டதே ஆகுமே என்றால் என் தாயின் செய்கையில் எந்த தவறும் இல்லை என்று சொல்கிறான். இதுதான் இந்த பாட்டினுடைய பொழிப்புரை என்று சொல்லலாம். ஓங்கிறது வந்து அது ஒரு வினாவா தானே வருது. ஆமா, வினா, அது வினா. இருக்கும். அந்த வினா வந்து எதிர் இழுக்குண்டாகாது என்ற ஒரு விடையை தந்து விடுகிறது. அது ஒரு உண்டாகாது, அது ஒரு அதற்கான விடையும் அதிலேயே அடங்கியிருக்கிறது. உண்டாகுமோ என்று கேட்பதிலே அது உண்டாகாது. நீங்கள் சொல்லுவது தர்மம் என்றால் அவள் செய்வதும் தர்மமாகிவிடும், அதில் இழுக்கு உண்டாகாது என்ற பதிலும் அதிலே பொதிந்திருக்கிறது. அது வினாதான், ஓகாரம் வினா. அந்த வினாவிலேயே ஒரு விடையும் வந்து விடுகிறது, எதிர்மறை விடை வந்து விடுகிறது, உண்டாகாது. அடுத்த பாடல் போகலாம் ஐயா, வேற சந்திக்க ஆ, முடியும். இப்போது அது அந்த கேள்வி, அந்த ஓகாரத்தை வைத்து ஒரு கேள்வி அதை போல உருவாக்க வேண்டும் என்றால் உருவாக்கலாம். சமணர்கள் புலால் உண்பார்களோ என்று ஒருவர் சொல்லு, அதாவது நல்ல தூய சமணர்கள் புலால் உண்பார்களோ என்று கேட்கும் போதே உண்ண மாட்டார்கள் என்ற ஒரு பதிலும் அதற்குள் அடங்கி விடுகிறது அல்லவா. அதே போல சில வினாக்களிலேயே விடையும் உள்ளடக்கியிருக்கும், அதற்கு விடை வேறு எங்கும் தேட வேண்டியதில்லை, அந்த வினாக்குள்ளேயே அந்த விடையும் பொதிந்திருக்கும். அதே போல இங்கு இழுக்குண்டாகுமோ என்ற வினாவிலேயே ஒரு விடையும் பொதிந்திருக்கிறது. என்ன விடை என்றால் இழுக்கு உண்டாகாது என்ற விடைதான். அது அந்த அதற்கு முன்பு முன்பு பேசக்கூடிய வாசகங்களை வைத்து அந்த விடை நமக்கு யூகத்தில் வந்து விடுகிறது, நாம் புரிந்து கொள்கிறோம் அந்த விடை. பரதனுடைய கேள்வியில் அந்த விடை அடங்கி இருப்பது என்பது நமக்கு வெளிப்படையாக தெரிந்து விடுகிறது. அடுத்த பாடல் போ. நன்னெறி எண்ணினும் நான் இந் நானிலம் மண்ணுயிர் பொறை சுமந் திருந்து வாழ்கிறேன். அன்னவன் தனைக்கொணர் தலங்கள் மாமுடி தொழில்நெறி முறைமையில் சூட்டல் காண்டீராள். அடுத்து ஒன்றை சொல்லுகிறான். அங்கு பல வாத பிரதிவாதங்கள் நடக்கும். சரி, முன்னவன் இருக்க பின்னவன் ஆள்வது தவறு, சரிதான். ஆனால் முன்னவன் இப்போது துறந்து போய்விட்டான். நாடு அரசனின்றி இருக்கிறது. ஆள்வோன் ஒருவன் கண்டிப்பாக தேவை. தலைவன் இல்லாத நாடு தட்டுக்கட்டு போய்விடும் என்றெல்லாம் பல கருத்துக்கள் அங்கே பரிமாறப்பட வாய்ப்பு இருப்பதை உணர்ந்த பரதன் அந்த ரீதியாகவும் தன்னுடைய மறுப்பை தெரிவித்து விடுகிறான். தான் தான் ஆள வேண்டும், தான் ஆள்வது சரிதான் என்ற ஒரு சூழல் இருந்த போதிலும் தான் அதை ஏற்க தயாராக இல்லை என்று வெளிப்படையாக சொல்லிவிடுகிறார். நன்னெறி எண்ணினும் நான் ஆள்வது நல்ல நெறிதான், அரச நீதிக்கு உகந்ததுதான் என்று இருந்தாலும் நன்னெறி எண்ணினும் நல்ல நெறிதான் அது. அது எந்த தவறும் இல்லை. நான் அரசாள்வது மகுடம் சூடுவது நல்ல நெறிதான் என்ற போதிலும் நான் இந்நானிலம் மண்ணுயிர் பொறை சுமந்து இருந்து வாழ்கிறேன். நான் இந்த பூமியில் உயிர்ப்பாரத்தை தாங்கி இருந்து வாழ மாட்டேன். மண்ணுயிர் பொறை சுமத்தல் என்பது இங்கு அரச பொறுப்பை குறிக்கிறது. அரச பொறுப்பை ஏற்று நான் வாழ மாட்டேன் என்று சொல்கிறான் பரதன். மண் உயிர் பொறை, பொறை என்றால் சுமை என்று பொருள். உயிர் பொறை என்றால் உயிர் கூட்டங்களின் சுமை. ஒரு அரசன்தான் அந்த நாட்டில் உள்ள உயிர்களின் சுமையை தாங்கி இருக்கிறான், உயிர்களாகிய சுமையை தாங்கி இருக்கிறான், அந்த பாரத்தை தாங்குகிறான். அவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் அவன் வகுக்கின்ற திட்டத்தின் கீழேத்தான் இருக்கிறது. அவன் செங்கோல் செலுத்துபவனாக இருந்தால் அந்த தேச மக்கள் நிம்மதியாக வாழ்வார்கள். அவன் கொடுங்கோலனாக இருந்தால் அந்த தேசமே சீரழிந்து போய்விடும். எனவே ஒரு மன்னன் தான் அந்த நாட்டுக்கு ஆதாரமாக இருக்கிறான். எனவே அவன் ஆள்வோரை பற்றி சொல்லும்போது அவன் உயிர் பொறையை சுமைப்பவன், உயிர் சுமையை சுமைப்பவன் என்று சொல்லப்படுவது ஒரு வழக்கம். பொறை என்றால் சுமை. மண் உயிர் பொறை என்பது உயிர் கூட்டங்களின் சுமை. அந்த சுமையை சுமந்து இருந்து வாழ்விலேன் என்று சொல்கிறான். அதனுடைய உட்கடையான கருத்து, நான் ராஜ்ய பாரத்தை சுமக்க மாட்டேன், ராஜ்ய பொறுப்பை ஏற்க மாட்டேன் என்பதுதான். அதை வேறு வார்த்தைகளால் சொல்கிறான், உயிர் சுமையை நான் தாங்க மாட்டேன், தாங்கி கொண்டு இருந்து வாழ மாட்டேன் என்று சொல்கிறான். அந்த உயிர் என்பதற்கு மண் என்ற ஒரு அடை வருகிறது. மண் என்றால் நிலை பெற்ற என்று அர்த்தம், மண்ணுதல், நிலை பெறுதல். இந்த மண் உயிர் என்ற வார்த்தை உயிர் என்பதற்கு அடையாக பல இடங்களில் வருகிறது. திருக்குறளில் கூட மண் உயிர் என்ற வார்த்தை வருகிறது. மாநிலத்து மண் உயிர்க்கெல்லாம் இனிது. உயிர் என்பதற்கு மண் என்ற வார்த்தை அடையாக தமிழ் இலக்கியத்தில் பரவலாக பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். சில இடங்களில் மண் உயிர் என்று வரும், இப்படி வரும் மண் உயிர். அதற்கு அர்த்தம் தெளிவாக எல்லோருக்கும் தெரிந்துவிடும். மண் உயிர் என்றால் மண்ணுலகத்தில் உள்ள உயிர்கள் என்று தெரிந்துவிடும். இங்கு மண்ணுயிர் என்று வந்திருக்கிறது. மண் கூட்டல் உயிர், மண் உயிர், நிலை பெற்ற உயிர் என்று அர்த்தம். அங்கே அந்த உயிருக்கு ஏன் அந்த அடை கொடுத்து தமிழ் இலக்கியங்களில் பரவலாக சொல்லப்படுகிறது என்றால், உயிர் அழியாதது, உயிர் எப்போதும் அழிவில்லாமல் இருக்கக்கூடியது. இது சைவ சித்தாந்தத்தில் மிக பிரதானமாக சொல்லக்கூடியது, பதி, பசு, பாசம் இந்த மூன்றும் என்றைக்கும் இருந்து கொண்டிருப்பது, மாறாதது, அழியாதது. பதி, பசு, பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினைப் போல பசுபாசம் அனாதி. உயிர் என்றைக்கும் அழியாது. உயிரை தாங்கி இருக்கக்கூடிய உடல் அழியலாம், ஆனால் உயிர் அழியாது என்பதுதான் வைதிக மதத்தினுடைய மிக முக்கியமான கோட்பாடு. வேதத்தை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய மதங்கள் எல்லாவற்றின் சாரமான கருத்து, உயிர் அழியாது. அது உடலை நீத்துவிட்டு வெவ்வேறு உடல்களுக்கு மாறிக்கொண்டே இருக்கலாம், பிறவி அடுத்தடுத்து எடுத்துக்கொண்டே இருக்கலாம், அது அழியாது. இறுதியில் இறைவனிடம் போய் சேர்ந்து அந்த முக்தி பதத்தை அடையும். அது ஒரு நிலை இருக்கிறதே தவிர அது அழிந்து போகக்கூடிய நிலை என்ற ஒரு நிலை கிடையாது. உயிருக்கு அழிவு கிடையாது என்பது இந்திய தத்துவ மரபினுடைய மிக முக்கியமான கோட்பாடு. எனவே தமிழ் இலக்கியத்தில் பெரும்பாலான இடங்களில் உயிர் என்பதற்கு இந்த மண் என்ற அடை கொடுக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். நிலை பெற்ற உயிர், அழியாத உயிர் என்று அர்த்தம். அது பொதுவாக ஒரு அடையாக வந்து நிற்கும். எல்லா உயிருமே, அது மனித உயிர்கள் மட்டுமல்ல, எல்லா உயிர்களுக்குமே பொருந்தக்கூடியது. எல்லா உயிர்களையும் தாங்கி பாதுகாக்கக்கூடியவன் அரசனாக இருக்கிறான். எனவே அந்த உயிர்கள் எல்லாவற்றையும் மண் உயிர் பொறை என்று இங்கு கம்பர் குறிக்கிறார். பொறை என்றால் சுமை என்று பொருள். திருக்குறளில் கூட பொறை என்ற சொல் சுமை என்ற பொருளில் வந்திருக்கிறது. கல்லார் பிணிக்கும் கடுங்கோல் அது வல்லது இல்லை நிலக்கு பொறை. பொறை என்றால் சுமை. மண் உயிராகிய சுமையை சுமந்து இருந்து வாழ்விலே, நான் இருந்து வாழ மாட்டேன், நான் இந்நானிலம் இருந்து வாழ்விலே. அடுத்து சேர்த்து சொல் பொருள் கொள்ள வேண்டும். நான் இந்நானிலம் மண்ணுயிர் பொறை சுமந்து இருந்து வாழ்கிறேன். நான் இந்த உலகத்தில், நான் இளம் என்றால் உலகத்தை குறிக்கிறது, நான் இளம், நான் இந்த உலகத்தில் இந்த உயிர் கூட்டங்களாகிய சுமையை சுமந்து இருந்து வாழ மாட்டேன், அதாவது ராஜ்ய பொறுப்பை ஏற்று நான் வாழ மாட்டேன் இந்த உலகத்தில் என்று சொல்கிறார். உலகத்தை குறிப்பதற்கு நான் நிலம் என்ற சொல் தமிழில் பெரும்பான்மையான இடங்களில் பயின்று வரக்கூடிய ஒரு வார்த்தை. நான் நிலம், நாள் கூட்டல் நிலம் சேரும்போது நான் நிலம் என்று வருகிறது. நாள் கூட்டல் நிலம் நான் நிலம் உலகத்திற்கு ஒரு பெயர், உலகத்தை குறிப்பதற்கு தமிழில் வழங்கக்கூடிய ஒரு சொல் நான் நிலம் என்பது. அதை பிரிக்கும்போது நாள் கூட்டல் நிலம் என்று பிரியும். ஏன் உலகத்தை நான் நிலம் என்று குறிக்கிறார்கள் என்றால், இந்த உலகம் நான்கு வகைப்பட்ட நிலங்களால் ஆனது. பொதுவாக ஐந்து வகைப்பட்ட நிலம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று ஐந்து வகையாக பிரித்து கூறக்கூடிய ஒரு மரபு இருந்தாலும், பாலை என்பது தனி நிலம் அல்ல, தனியாக உருவாவதல்ல. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் என்று சொல்லுவார்கள். முல்லை நிலமும் குறிஞ்சி நிலமும் தன் இயல்பு கெடும்போதுதான் பாலை தோன்றுகிறது. அது முல்லை குறிஞ்சி நிலங்களின் வறட்சி வடிவம்தான். முல்லை குறிஞ்சி நிலங்கள் அழிந்து போன நிலையில் ஏற்படக்கூடியதுதான் பாலை. எனவே பாலை என்பது அடிப்படையிலேயே முதலிலேயே தோன்றிய ஒரு நிலம் அல்ல. இந்த நிலங்கள் அழியும் போது அந்த பாலை உருவாகிறது. எனவே அதை ஒரு நிலமாக பொதுவாக சேர்க்க தேவையில்லை. எனவே நான்கு நிலமாகத்தான் இந்த பூமியை பிரிக்க வேண்டும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், அவ்வளவுதான். ஆக இந்த நான்கு வகை பகுப்பு உடையது இந்த உலகம் என்பதனால் இந்த உலகத்தை குறிப்பதற்கு நான் நிலம் என்ற சொல் தமிழில் வழக்கத்தில் இருக்கிறது. இங்கே அப்படியெல்லாம் நாம் பிரித்து இந்த நான்கு நிலம் இங்கு ஏன் வருகிறது என்றெல்லாம் பொருள் பார்க்கவில்லை. நான் பொருள் பார்க்க தேவையில்லை. நான் நிலம் என்பதை உலகம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். நன்னெறி எண்ணினும் நான் இந்த உலகத்தில் உயிர்களை தாங்கக்கூடியதாகிய ராஜ்ய பொறுப்பை ஏற்று வாழ மாட்டேன் என்று பரதன் சொல்கிறார், அவ்வளவுதான். இதுதான் அந்த முதல் இரண்டு அடிகளின் பொருள். நன்னெறி எண்ணினும் நான் இன் நாடிலும் மண்ணுயிர் பொறை சுமந் திருந்து வாழ்கிறேன். அன்னவன் தனை கொணர்ந்து அலங்கல் மாமுடி பொல்நெறி முறைமையில் சூட்ட காண்டீர். அன்னவன் தனை கொணர்ந்து, அன்னவன் என்ற சுட்டு சொல் இங்கு ராமனை குறிக்கிறது. அன்னவன், அந்த ராமனை, அன்னவன் தனை, அந்த ராமனை கொணர்ந்து இங்கு கொண்டு வந்து அலங்கல் மாமுடி. முடி என்பது கிரீடம், அது தெரிந்த வார்த்தை தான். அதற்கு மா என்று அடை கொடுத்திருக்கிறார். மா என்பது பெருமை, பெருமைக்குரிய கிரீடம் என்று எடுத்துக்கொள்ளலாம். மா என்பதற்கு இன்னும் பல பொருள்கள் இருக்கின்றன. அழகு என்ற பொருள் இருக்கிறது, அழகு என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். இங்கு பெருமைக்குரிய மகுடம் என்று எடுத்துக்கொள்வது மிக பொருத்தமாக இருக்கும். பெருமைக்குரிய இந்த மகுடத்தை, அதற்கு இன்னும் கூடுதலாக ஒரு அடை வந்திருக்கிறது, அலங்கல் என்ற ஒரு அடை. அலங்கல் என்றால் மாலை என்று அர்த்தம். மாலை, மாலை பொருந்திய மகுடம், பெரிய மகுடம், பெருமைக்குரிய மகுடம், மாலை பொருந்திய பெருமைக்குரிய மகுடம், அலங்கல் மாமுடி. மகுடத்தில் முத்து மாலைகள் எல்லாம் அப்படியே அலங்காரத்திற்காக அப்படியே தொங்க விட்டிருப்பார்கள். முத்து வைர மாலைகள் எல்லாம் இருக்கும். அதுவும் அந்த மகுடமே ஒரு அரசனுடைய ராஜ்ய அதிகாரத்தன்மையை வெளிப்படுத்தி சொல்லக்கூடிய அளவிற்கு அமைந்துவிடும். பெரிய சாம்ராஜ்யத்தின் அதிபதிகள் அதற்கேற்ப மகுடம் தரித்திருப்பார்கள். விலை மதிக்க முடியாத நவரத்தினங்கள் பதிக்கப்பட்டு அதில் முத்து தொங்கல்கள், வைரத் தொங்கல்கள் எல்லாம் கட்டப்பட்டு அது பார்ப்பதற்கே கண்களை பறிக்கும் விதமாக ஜொலிக்கும். அப்படிப்பட்ட மகுடம் சாம்ராஜ்யபதி சாம்ராஜ்ய அதிபதிகள் சூடுவார்கள். எனவே இந்த மகுடத்தை சிறப்பித்து சொல்லுகிறான் இங்கு பரதன், அலங்கல் மாமுடி என்று சொல்கிறான். முத்து மாலை, வைர மாலை போன்ற மாலைகள் அசைகின்ற பெருமைக்குரிய மகுடம். அந்த மகுடத்தை தொழில்நெறி முறைமையில் சூட்ட காண்கிறாள், சூட்டல் காண்கிறாள். தொழில்நெறி பழைய முறைப்படி, பழைய அந்த மரபு முறைப்படி நான் சூட்டுவதை நீங்கள் காண்பீராக. நான் அவனை திரும்ப கொண்டு வந்து, ராமனை திரும்ப இந்த நாட்டிற்கு அழைத்து வந்து, அவனுக்கு நான் மகுடம் சூட்டுவதை நீங்கள் பார்ப்பீர்களாக, பார்ப்பீர்கள் என்று சொல்லுகிறான். நான் இதை சூட மாட்டேன், சூடிக்கொண்டு இந்த ராஜ்ய பொறுப்பை சுமக்க மாட்டேன். அவ்வாறு என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. நான் காடு செல்லப் போகிறேன், என் அண்ணனை திரும்ப அழைக்கப் போகிறேன், அவனை இங்கு கொண்டு வந்து அவனுக்கு நான் முடிசூட்டப் போகிறேன், அதை நீங்கள் பாருங்கள் என்று அந்த அவையினருக்கு அறிவிக்கிறான் பரதன். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். நன்னெறி எண்ணினும் நான் இந்நானிலம் மண்ணுயிர் பொறை சுமந்திருந்து வாழ்கிறேன். அன்னவன் தனைக்கொணர்ந்த அலங்கல் மாமுடி தொன்னெறி முறைமையில் சூட்ட காண்டீர் சூட்டல் காண்டீராள். அதில் மிக முக்கியமாக ஒன்று கவனிக்க வேண்டும். முதல் மூன்று அடிகளில் நன்னெறி மண்ணுயிர் அன்னவன் என்று இருக்கிறது. எதுகை, அந்த நகர எதுகை, நகர ஒற்று ஆகிய எதுகை வந்திருக்கிறது. நன் மண் அன். நான்காவது அடியில் இல் வந்திருக்கிறதே என்று ஒரு சந்தேகம் சிலருக்கு ஏற்படலாம். அதுவும் சரியாகத்தான் எதுகை அமைந்திருக்கிறது. தொன்னெறி என்று வரும், தொல் கூட்டல் நெறி சேரும் போது தொன்னெறி என்று வரும். அதை இந்த பதிப்பாசிரியர் படிப்பவர்கள் எளிதில் புரிந்து கொள்வதற்காக பிரித்து பதிப்பித்திருக்கிறார். அவ்வளவுதான், அது சேர்ந்து கம்பர் சேர்த்து தான் எழுதியிருப்பார். பழைய ஏடுகளில் எல்லாம் சேர்த்து தான் எழுதப்பட்டிருக்கும். அது தொன்னெறி என்று வரும், தொல் கூட்டல் நெறி சேரும் போது தொன்னெறி என்று வரும். அப்படி பார்க்கும்போது முன்புள்ள எதுகைக்கு பொருத்தமாக அந்த எதுகையும் அமைந்துவிடும். தொன்னெறி. தொன்னெறி என்று வரும். அப்படி வரும்போது எதுகை நான்கு அடிகளிலும் ஒரே சீராக அமைந்திருக்கும். காண்டீர், காணுங்கள் என்று சொல்லுகிறான். ஏவல் வினை காண்டீர், அதில் ஆள் என்று கடைசியில் முடிகிறது. அது அசைச்சொல். அசைச்சொல் என்பது அந்த இடத்தில் பாட்டின் ஓசையை நிரப்புவதற்காக அல்லது ஏதாவது கொஞ்சம் கூடுதல் அழுத்தம் கொடுப்பதற்காக வருமே தவிர அதற்கென்று தனி பொருத்தம், தனி பொருள் கிடையாது. எனவே இங்கு அந்த பொருள் அதற்கு பார்க்க தேவையில்லை. அந்த கடைசியில் உள்ள ஆள் என்பதற்கு அதை விட்டுவிடலாம். காண்டீர் என்பதோடு நிறுத்தும் போது காணுங்கள் என்று பரதன் தன் முன்னே இருப்பவர்களை பார்த்து சொல்லுவதாக பொருள் கொள்ள வேண்டும். அத்தோடு அது முடிகிறது. காணுங்கள், ஆள் என்பது அசைச்சொல், அதை நீக்கிவிடலாம். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். மிகவும் அழகாக பரதன் தனது மனதை வெளிப்படுத்தியிருக்கிறான் ஐயா. ஆமாம், அவனுடைய நிலைப்பாட்டில் அவன் உறுதியாக இருக்கிறான். அணு அளவும் அதில் மாறவில்லை. அதை உறுதியாக அத்தனை பேர் முன்பும் அதை எடுத்துரைக்கிறான். அதான் அவனுடைய ஐயா, இந்த தூய்மையின் பொறை சார். பாரம் என்பது பல வார்த்தையில் கேள்விப்பட்டது போல் இருக்கிறது. பொறை ஆமாம், பொறுப்பது பொறை. திருக்குறளில் இருக்கிறது, அது பொறை ஆமாம், உடையவன். திருக்குறளில் இருக்கும், திருக்குறளில் இருக்கும். சான்றவர் சான்றாண்மை குன்றின் இரு நிலந்தான் தாங்காது மன்னோ பொறை என்று ஒரு திருக்குறள் இருக்கிறது. சான்றோர்கள் தங்கள் சான்றாண்மை குணத்திலிருந்து குன்றிவிட்டார்கள் ஆனால் இந்த பூமி பாரத்தை தாங்காது இந்த பூமி பாரம் தாங்காமல் நிலை குலைந்து விடும் என்று வள்ளுவர் சொல்கிறார். அங்கு பூமியின் பாரத்தை குறிப்பதற்கு பொறை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். பொறுக்கப்படுவது பொறை. பொறை என்பதற்கு பொறுமை என்ற ஒரு பொருளும் வரும். சில பல இடங்களில் அதுவும் வரும். பொறுத்திருப்பது, பிறர் துன்பம் செய்தால் அதை பொறுத்திருப்பது, பொறை உடைமை என்ற இடத்தில் அது பொறுமையை குறிக்கிறது. பொறுமையையும் குறித்து வரும், பாரத்தையும் குறித்து வரும். இங்கு பாரத்தை குறித்து வந்திருக்கிறது. ஐயா, இந்த மண் உயிர், ஆ இந்த இது வந்து பின்னாடி வாலி வதை படலத்துல வருது இல்ல, அங்க வந்து அவர் வந்து தசரதனை இது பண்ணும்போது மண் உயிர் துறந்த வள்ளல்னு சொல்லும் போது ஆமாமா, மண்ணுயிர் அங்க என்பது அதை யூஸ் பண்றதுக்கும் இங்க அங்க அதை பயன்படுத்துறதுக்கும் இங்க அதை பயன்படுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்ல? அங்க எந்த அந்த வாசகத்தை சொல்லுங்க. வாய்மையும் வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் ஆ, தூயவன் அங்கேயும் மைந்தன். அந்த மண்ணுயிர் என்பது அந்த, அதாவது வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள், தன்னுடைய நிலை பெற்ற உயிரின் உயிர், உயிர் என்பதற்கு ஒரு பொதுவான அடையாக இருக்கிறது. அங்கேயும் அதை போல ஒரு பொதுவான அடையாகத்தான் வந்திருக்கிறது, இங்கும் அதை போல ஒரு பொதுவான அடையாகத்தான் வந்திருக்கிறது. மண்ணுயிர் ஓகே, இங்கு துறந்த வள்ளல் என்பது நிலை பெற்ற உயிர், நிலை பெற்று இருக்கக்கூடிய, என்றென்றும் நிலை பெற்று இருக்கக்கூடிய உயிரை தன் உடலில் இருந்து துறந்த என்ற பொருளை அங்கு தருகிறது. மண்ணுயிர் துறந்த வள்ளல், அங்கும் அது ஒரு பொதுவான அடையாகத்தான் இருக்கிறது. அது எல்லா இடங்களிலும், பல இடங்களில் அவ்வாறு வரும். அது மண்ணுயிர் என்பது அதற்கு ஒரு பொதுவான ஒரு அடையாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு மிகவும் தனித்தனி ஒவ்வொரு இடத்திலும் தனித்தனி பொருள் பார்த்து குழப்பம் கொள்ள தேவையில்லை. அது ஒரு பொது அடை உயிர் என்பதற்கு, அவ்வளவுதான். உயிர் என்பது அழியாதது ஒன்று என்பதனால் அதற்கு ஒரு பொதுவான அடையாக இலக்கியங்களில் அது பயின்று வருகிறது. அங்கும் அதை போல அது பொதுவான ஒரு அடையாகத்தான் இருக்கிறது. நன்றி. ஐயா, பொறையுடைமைன்னு திருக்குறள்ல சொன்னீங்களே, அதுக்கு அர்த்தம் என்ன ஐயா? அங்கு பொறையுடைமை. பொறுமையை சிறப்பித்து சொல்லக்கூடிய அதிகாரம் அது. சரி, அது குடும்ப ஒரே பாரத்தை குடும்ப ஆக பொறைன்னு ஆக சொல்லலாமா ஆ ஐயா? குடும்ப பாரத்தை குடும்ப பொறைன்னு சொல்லலாமா? ஆ சொல்லலாம் சொல்லலாம். பொறை என்பது தூய தமிழ் வார்த்தை. அதை எங்கு வேண்டுமென்றாலும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம், குடும்ப பொறை என்று சொல்லலாம். ஆனால் மற்றவர்களுக்கு புரிய வேண்டும் அல்லவா? நாம் சொல்லலாம் குடும்ப பாரம் என்றால் பலரும் புரிந்து கொள்வார்கள். சுப்பு, நீ எதை கேட்டீங்க மன்னிச்சுக்கோங்க, நீ எதை கேட்டுருது ஐயாட்ட? இல்ல ஜெயராம், அதான் பொருத்தல் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? ஆமா, பொறுத்தல், பொறை என்பதற்கு பொறுத்தல் என்ற பொருளும் உண்டு. பொறை உடைமை என்ற அதிகாரத்தில் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அது அதிகாரம் பொறை உடைமை. அங்கு பொறுத்தல் பற்றிய செய்தி அதிகாரத்திற்குள் வருகிறது. ஆக பொறை என்பது பொறுத்தல், அதாவது பிறர் செய்யக்கூடிய இம்சைகளை தாங்கி கொண்டிருத்தல், சகித்து கொண்டிருத்தல். சகிப்புணர்வு என்று இப்போது சொல்லுகிறோம் அல்லவா, சகிப்புணர்வு வேண்டும் என்று. அதுதானே இந்த தேசத்தில் மிக முக்கியமாக அவசியப்படுகிறது. ஏனென்றால் பல்வேறு குழுவாக பல்வேறு வகைப்பட்ட கருத்து கொண்டவர்களோடு சேர்ந்து நாம் வாழ்கிறோம். பல்வேறு வகையான வழிபாடுகள், பல்வேறு வகையான ஆச்சார அனுஷ்டானங்கள் இவையெல்லாம் உடையவர்களோடு நாம் வாழ்கிறோம். மற்றவர்களை அனுசரித்து சகிப்புணர்வோடு வாழ்கிறோம். அந்த சகிப்புணர்வு இல்லாது போகும்போது அங்கு சமூகத்தில் சிக்கல்கள் பிறந்து விடுகிறது. சகிப்புணர்வு அவசியம், பொறை உணர்வு அவசியம். சரிங்க ஐயா, இந்த பொறை சுமை என்ற பொருள்ல வந்து அதுக்கு அது பெயர்ச்சொல் மட்டும்தானா ஐயா? அதுக்கு ஏதாவது வினைச்சொல் இருக்கா? அது பொறு என்பதில் இருந்துதான் பொறுக்கப்படுவது பொறை. பொறு என்ற அந்த வினை அடியில் இருந்துதான் பொறை என்பது வருகிறது. பொறு என்பதுதான் இதனுடைய வேர். பொறு, பொறுத்தல், அதிலிருந்துதான் பொறுத்தல் வருகிறது, பொறை வருகிறது, பொறுமை வருகிறது, அதிலிருந்துதான் பொறுமை என்பதும் வருகிறது. எல்லாவற்றுக்கும் பொறு என்பதுதான் வேர் சொல். அதற்கு அர்த்தம் வந்து சுமை சுமை தாங்குதல் அல்லது அல்லது பொறுமை, இரண்டு பொருள் சொல்லலாம். பொறை என்பதற்கு சுமை என்ற ஒரு பொருள் சொல்லலாம், அல்லது பொறுமை என்ற பொறுத்தல், பொறுத்தல் தாங்கிக் கொள்ளுதல் என்ற ஒரு சொல் அர்த்தம் சொல்லலாம். ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். சரி. அதே போல பொறாமை என்பதும் பொறையிலிருந்து வந்ததா? அதுவும் அது பொறாமை, அது எதிர்மறையாக ஆகிறது. ஒன்றை தாங்கிக் கொள்ள முடியாமை என்பதுதான். பொறுத்தல் என்பது தாங்கிக் கொள்ளுதல். பொறுத்தல், பொறுத்திருந்தான், அதை பொறுத்து கொண்டான் என்றால் தாங்கிக் கொள்ளுதல். பொறாமை என்பது தாங்கிக் கொள்ள முடியாமை. ஒருவர் நன்றாக வசதியாக இருக்கிறார் என்றால் இவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பொறாமை, அதைத்தான் பொறாமை என்று சொல்கிறோம். அதுவும் இதுதான், இந்த வேரில் இருந்து வந்ததுதான் பொறாமை என்பது. பிறர் ஆக்கம் கண்டு பொறாமை என்று அதற்கு பரிமேல் ஆழ்வார் திருக்குறளில் விளக்கம் சொல்வார். பிறர் நன்றாக வளரும் போது, வாழும் போது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்தல், அதுதான் பொறாமை, பொறுத்து கொள்ள முடியாமல். சிறப்பான விளக்கம் ஐயா. ஜெயராம், நீங்களும் அதை சரியாக ஒரு உதாரணம் காட்டீங்க. பொறாமையும் இதழின் வேர்லிருந்து வந்த சொல் என்று. ஐயா நன்றி ஐயா. ஐயா நேரம் முடிந்துட்டு இதை முடிச்சுக்கலாமா ஐயா? எல்லோரும் ஒரு முறை வாசித்து முடித்து விடலாம்.